ஐயா வணக்கம், ராஜதுரை பேசுகிறேன். இந்த ஐயாவோட செல்லுன்னு தான் பேசுகிறேன். இது வந்து ட்ரையங்கிள் பேசிஸில் வந்து அவங்க வந்து தென்னை வந்து அமைச்சிருக்கிறாங்க. முதல்ல வடிவமைப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரையங்கிள் பேசிஸில் மூணு தென்னை, அதுக்கப்புறம் மூணு, அப்படியே வந்து அவங்க வந்து கொண்டு போயிருக்காங்க. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, மூணு மரத்துக்கு நடுவில் வந்து ஒரு குழி எடுத்துருக்குறோம். குழி எடுத்து அதில் தான் வந்து நீர்ப்பாசனம் பண்ணுறோம். அதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தென்னை வந்து ஒரு குழியிலிருந்து தான் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். அப்போ வந்து ஒரு அடுத்த வரிசையில் அடுத்த மூணுக்கு வந்து நம்ம வந்து குழி அமைக்க மாட்டோம், அதுக்கடுத்த மூணில் வந்து குழி வரும். இதை நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பார்க்கும்போது நல்லா புரியும். அது போக வந்து நாலுக்கு கேட்டிருக்கீங்க. நார்மலாக வந்து நாலு தென்னை வைக்கிறவங்கக்கு என்ன பண்ணணும்னா, நாலு தென்னைக்கு நடுவில் ஒரு குழி, அதே மாதிரி வந்து அடுத்த நாளை விட்டு அதுக்கடுத்த நாளுக்கு போயிடணும். அப்படி பார்த்தீங்கன்னா கணக்கு எப்படி வரும்னா, ஒரு தென்னை வந்து ஒரு குழியிலருந்து தான் வந்து நீர்ப்பாசனம் பண்ணிக்கும். அதாவது ஒரு தென்னை வந்து ஒரு குழியிலருந்து தான் வந்து நீரை எடுத்துக்கும். அதே மாதிரி அடுத்த நாளில் வந்து நம்ம சும்மா விட்டுருப்போம். சும்மா விட்டுருக்க இடத்துல இப்போ வந்து ஐயா வந்து இது சொல்லிக் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து தொழு உரம் வந்து வைக்கிறத சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. அந்த தொழு உரத்தை வந்து அதுக்கு அடுத்த குழி எடுக்காத ஒரு இடத்துல நாலு தென்னைக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன வட்ட வடிவில் வந்து நம்ம வந்து ஐயா ஏற்கனவே அந்த பதிவு போட்டிருக்காங்க. அதே மாதிரி வட்ட வடிவில் எடுத்து அதில் வந்து நம்ம வந்து தொழு உரம் வச்சுக்கலாம். தொழு உரம் வந்து நீங்கள் எந்த மாதிரினாலும் வச்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப மக்கின உரம், அப்புறம் வாட்டி வந்து புதுசாக போட்ட சாணம், இப்படி எது வேணாலும் வச்சுக்கலாம். எல்லாமே வந்து மக்க தான் செய்யும். ரொம்ப நாள் ஆனதுன்னா வந்து சீக்கிரமாக மக்கும், இதுனா கொஞ்சம் லேட் ஆகும். நமக்கு வந்து லேட் ஆகிறது வந்து நல்லது தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெதுவாக மக்கிட்டு இருக்கும்போது மெதுவாக அதோட சாரங்கள்லாம் வந்து மெது மெதுவாக உள்ளே இறங்கிகிட்டே இருக்கும். அப்படிங்கப்போ தென்னை வந்து மெதுவாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. அப்படினால மெதுவாக வந்து மக்கிறது தான் நமக்கு நல்லதே தவிர சீக்கிரமாக மக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலம் ஃபுல்லாக நம்ம வந்து தொழு உரம் போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து தென்னைக்கு மட்டுமே எடுத்துருக்கு வாய்ப்பாக இருக்காது, நிலம் ஃபுல்லாகவே வந்து இருக்கும். அதோடு அது சீக்கிரத்தில் வந்து அது அந்த நிலத்தோட நிலமாக வந்து மக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து அதில் நிறைய களைகள் வந்து மண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லா பக்கமும் வந்து இப்போ தொழு உரம் போட்டுட்டீங்க, அப்படி நிலம் ஃபுல்லாகவே நம்ம வந்து அப்படி நிலம் ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக தூவி போட்டிருக்கும்போது, அப்புறம் அடுத்து மழை பெஞ்சது